பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணமதை மூடியதேனோ பாவாடை தாவணியே பார்த்த உருவமா வென்று கூறாமல் வருவதில்லையா காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா முத்தமிழே முக்கனியே மோக வண்ணமே எப்பொழுதும் நமது சொந்தமே பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா கடந்து விட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவே பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியே பார்த்த உருவமா